ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯನ್ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸಿಹೋ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೇ ಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ. ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಗಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮದಿಪಾಡಲಾಲನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರಧ್ರುವತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ಹೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದರಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೇ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರತಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿ ಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀ ಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಭಗವತ್ ಕೃಪೆಯಿನಾಲ நம்ம ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அஸ்திரங்களை அஸ்திர வித்தியை உபதேசம் பண்ணும் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறார், என்ன கேக்குறார்? கிரகீதாஸ்த்ரோஸ்மி பகவன் துராதர்ஷ சுரைரபி அஸ்திராணாம் த்வாமிச்சாமி சம்ஹாரம் முனி புங்கவ. முனிஸ்ரேஷ்டா, அஸ்திரங்களை நன்கு உணர்ந்தேன், நான் அனுபவிச்சிருக்கேன். நான் எப்படி அனுபவிக்கிறேன்னா, என்னை தேவர்களால கூட அந்த அஸ்திரங்களை வெல்ல முடியாது என்று நான் உணர்ந்தேன். அப்பேற்பட்ட அந்த அஸ்திரங்களை சம்ஹாரம் தூ இச்சாமி, அது எப்படி சம்ஹார வித்தியையும் சொல்லித்தரணும், சம்ஹார வித்தியையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றத விஸ்வாமித்ர முனிவரும் அந்த சமயம் இவர் கேட்கிறாரே, அந்த காகஸ்தன் கேட்டாரே சொல்லி அந்த மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சம்ஹார வித்தியையை உபதேசம் பண்றார். என்னெல்லாம் அப்படிங்கறது அப்படியே லைனா சொல்லிட்டு வர, சத்தியவந்தம் சத்தியகீர்த்திம் திருஷ்டம் பிரபஜனே வச பிரதிஹாரதரம் நாம பராங்முகமாங்கம் லக்ஷாட்ச விக்ரமௌ சைவ திருடநாபசுனா பகவ தசாட்ச சதவக்த்ரௌ ச தசசீர்ஷ சதோதரௌ அப்படின்னு ஓரோனா சொல்லிட்டு வர அந்த பெயரெல்லாம் சொல்றேன். சத்தியவான் சத்தியகீர்த்தி திருஷ்டம் ரபசம் பிரதிஹாரதரம் பராங்முகம் அவாங்முகம் லக்ஷாட்சம் விக்ரமம் இதையெல்லாம் திருடநாபம் சுனாபம் தசாட்சம் சதவக்த்ரம் தசசீர்ஷம் சதோதரம் பத்மநாபம் மகாநாபம் துந்துநாபம் சுனாபகம் ஜோதிஷம் கிருதனம் நைராஷ்யம் விமலம் அசுராஸ்திரங்களை சம்ஹாரம் பண்ணக்கூடின யோகந்தரம் வினித்ரம் அப்படிங்கிற வித்தியையும் சுச்சி பாகு மகாபாகு நிஷ்களி விருச்சி சார்ச்சிமாலி திருதிமாலி விருத்திமான் ருச்சிரம் அப்படிங்கிற வித்தியைகளையும் விதூதம் மகரம் அப்படின்னு ரெண்டு வித்தியைகளையும் பித்ர சௌமனசம் கரவீர கரம் அப்படிங்கிற வித்தியை தனம் தானியம் காமரூபம் காமருச்சி மோகனம் மாரணம் ஜிம்பகம் சர்வநாபம் சந்தானம் வருணம் அதேபடி இஷ்டம் மாதிரி ரூபத்தை எடுக்கக்கூடியதான பிருஷாஸ்வபுத்திரம் அப்படிங்கிற வித்தியையெல்லாம் நான் சொல்லித்தரேன்ப்பா, நன்னா புரிஞ்சுக்கோ, நன்னா வாங்கி உள்வாங்கிச்சோ அப்படின்னு சொல்ற. அப்ப இதெல்லாம் சொன்னதும் அவர் காகுஸ்தன் ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. மேலும் அவர் சொல்லிட்டே போறார், சரீர தார்டியம் இருக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கும்படியான சில அஸ்திர தேவதைகள் இருக்குப்பா, அந்த அஸ்திர தேவதைகளையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ற. அப்படி இதெல்லாம் சொல்லி தந்தப்போ அங்க என்ன ஆகிறது, அந்த அஸ்திரங்கள் எல்லாம் வாங்கிண்டார் ஸ்ரீராமர். அப்ப அந்த அஸ்திரங்கள் எல்லாம் ஸ்ரீராமருக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றா, நரஷார்தூல இமே ஸ்மஹாதே கிம் கரவாம சாதீம் அப்படிங்கிற முனிஸ்ரேஷ்டா, மனுஷ்ய சிரேஷ்டா நரஷார்தூலான்னு ஸ்ரீராமரை பாக்குறா. ஏன்னா மனுஷர்கள்லயே சிரேஷ்ட மனுஷ்யாவதாரம் இல்லையோ, அதனால மனுஷ்ய சிரேஷ்டான்னு சொல்லி நாங்கள் தோ நீங்க கூப்பிட்டதும் வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்ரீராமரை பார்த்து சொல்றா. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சாதி சொல்லுங்கோ, கல்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. அப்போ ராமர் என்ன சொன்னாராம், கம்யதாமிதி தானாஹ யதேஷ்டம் ரகுநந்தனஹ மானசா கார்ய காலேஷு சாஹாயம் மே கரிஷ்யத. விஸ்வாமித்ர முனிவர் இந்த அஸ்திர வித்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார், அது சம்ஹாரம் பண்றதுக்கும் சொல்லி கொடுத்திருக்கார். இதை தெரிஞ்சுட்டு அந்த அஸ்திரம் எல்லாம் உபதேசம் வாங்கினதும் அந்த அஸ்திர தேவதைகள்லாம் அங்க வந்து நிக்கிறா, அந்த தேவதைகள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஆத்மீக்காக ரொம்ப பவ்யமாக அங்க நின்னு காத்திருக்க. அந்த சமயம் ஸ்ரீ ராமர் சொல்ற, மானசாஹாமே மனசுல ஸ்திதி பண்ணிட்டு எனக்கு வேண்ட அவசரத்துல காரிய காலேஷு, அதான் விஷயம் இல்லவா, எல்லாம் நம்மளுக்கு என்னதான் சித்தி இருந்தாலும் என்னதான் வித்தி இருந்தாலும் என்னதான் ஞானம் விஞ்ஞானம் விவேகம் எல்லாம் இருந்தாலும் ஆவிஷ்யத்துக்கு பிரயோஜனப்படாட்டா அதெல்லாம் வியர்த்தம் தான் இல்லவா, வேஸ்ட். என்ன படிச்சு வச்சிருந்தாலும் வேண்ட சமயத்துல நல்லா எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கோம், ஆனா எக்ஸாம் டைம்ல குவெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா முடியலை, ஆன்சர் பண்ண முடியலைனா மார்க் கிடைக்காது, ஃபெயில் ஆயிடுவோம் இல்லவா. சோ படிச்ச விஷயம் அப்படிங்கறது உபகாரம் எந்த காலத்துக்கு, காரிய காலேஷு அவசரம் என்ன அவசியமோ அந்த அவசிய காலத்துக்கு கிடைக்காட்டா பிரயோஜனம் இல்லை. அது மாதிரிதான் இங்க ராமர் ரொம்ப நூதனமாக சொல்றார். என்ன சொல்றார், மனசுல ஸ்திதி பண்ணவர் பண்ணிட்டு இருக்கிற தேவதைகளே, நீங்கள் காரிய காலேஷோ சகாயம் கரிஷ்யத, வேண்ட சமயத்துக்கு எனக்கு சகாயம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி, இப்போ யதேஷ்டம் கம்யதாம், உங்களுக்கு உங்களுக்கு இஷ்டப்படி உங்களுக்கு பொறிக்கலாம் அப்படின்னு அந்த ரகுநந்தர் அவர்களை பார்த்து சொல்றார். அதுக்கப்புறம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ராமரை பிரதட்சிணம் பண்ணி, பிரதட்சிணம் சிருத்வா ராமம் நுட்டு அவருடைய சம்மதம் வாங்கிட்டு ஸ்ரீராமரை சிரசனால வணங்கி அந்த அவர்களையும் நமஸ்காரம் பண்ற, ராமர் நமஸ்காரம் பண்ணி ராமரும் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அந்த தேவர்கள் எல்லாம் திரும்பி போறார் அஸ்திர தேவர்கள். தத்து ராம காசனாதினா லக்ஷ்மணாய தான் சர்வான் வராத்ரான் ரகுநந்தன. அதுக்கப்புறம் காகுஸ்தனும் ரகுநந்தனுமா ஸ்ரீராமரான ஸ்ரீமானுமா இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் வேதோபதேஷ்டாவுடைய ஆஜ்ஞையினால அந்த எல்லா உத்தமமான அஸ்திரங்களையும் சம்ஹாரங்களையும் எல்லாம் படிச்சிருந்தாரே இல்லையோ ஸ்ரீராமர், அவர் என்ன பண்றார், லக்ஷ்மணாய சம்ஹிஷ்டா, இதெல்லாம் படிச்ச வித்தியை பூரா லக்ஷ்மணனுக்கு சந்தோஷத்தோட உபதேசம் பண்றாராம். சத்து தான் ராகவோ ஜ்ஞாத்வா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் கச்சன்னேவாத மதுரம் லக்ஷணம் வசனம் அப்ரவீத். அந்த ஸ்ரீராமர் அந்த அஸ்திர வித்தியைகள் எல்லாம் படிச்சு அந்த சமயம் மதுரமா பேசிண்டு அந்த மகாமுனி விஸ்வாமித்ர முனிவர் உத்தமமான ஒரு வசனத்தை ஸ்ரீராமருக்கு சொல்றார். என்ன சொன்னார், கிஞ்சை தன்னேக சங்காஷம் பர்வதஸ்யா விதூரதஹ வ்ருக்ஷ சண்டனிதோ பாதி பரம் கௌதூகலம் ஹிமே தர்ஷனீயம் மிருகாகீர்ணம் மனோகரவதீவச நானா பிரகாரைஹி சகுனைஹி வல்குபாஷைரலங்கிருதம். இப்ப ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரரை பார்த்து கேக்குறாராம். என்ன கேட்டார், இந்த பர்வதம் பக்கத்துல ஒரு பெரிய பர்வதம் இருக்கே, இந்த இந்த இடம் மேக சதிருஷமாக இருக்கு, மேகத்தை மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறவாளுக்கெல்லாம் மனசு குளிரக்கூடியனதா இருக்கு, பல விதமான பட்சிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்ட அழகான மரங்கள் எல்லாம் இருக்கு, இது என்ன வாக்கம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஸ்ரீராமர் கேக்குறார் விஸ்வாமித்ர முனிவர்ட்ட. நிஸ்ருதாஸ்ம முனிஸ்ரேஷ்ட காந்தாராத்ரோ மஹர்ஷணாத். முனிவரா, இந்த மனசையே ரோமஹர்ஷணாத், மனசையே கலக்கக்கூடிய இந்த வனம், இந்த காடு எங்கேந்து உண்டாகிறது, இந்த பிரதேசத்தினுடைய விஷயம் என்னது. அதுக்கப்புறம் மேலும் கேக்குறார், சர்வம் ஏஷாச பகவன் கஸ்யா ஷமபதம் தத்விதம். இந்த ஆசிரமம் என்னவாக்கும், இந்த ஒரு பக்கத்துல ஆசிரம ஸ்தலம் இருக்கே, இந்த ஆசிரமம் என்னவாக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்ல, மேலும் ஒரு கேள்வி கூட கேக்குறார், சம்பிராப்தா எத்த தே பாபா பிரம்மத்னா துஷ்டசாரிணஹ தவ யக்ஞஸ்ய விக்னாய துராத்மானோ மகாமுனே. மகாமுனே பிராமணோத்தமா, இந்த பாபம் பண்ணினவர்களும் பிரம்மஹத்தை பண்ணக்கூடிய துர்நடத்தை இருக்கக்கூடியவர்களும் துஷ்டஸ்வபாவிகளுமான அவர்கள் உங்களுடைய யாகத்தை தடுக்கிறதுக்கு விக்னம் பண்றதுக்காக வருவாளே, அந்த யாக கர்மம் பண்றத நாங்கள் ஏது திக்குல நிக்கணும், எந்த இடத்துல நிக்கணும், அந்த ராட்சசர்களை எப்படியாக்கும் நாங்கள் வதம் பண்ணணும், வத்யாகா வதம் பண்ணணும், தத்ர தேசகாக்கா அந்த பிரதேசம் எது, எந்த இடத்துல நம்ம இருக்கணும், எப்படி நாங்கள் காப்பாத்தணும், எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு இந்த கேள்விகளை சந்தேகத்தை எல்லாம் கேட்கிறார் ஸ்ரீராமர். கேட்டு முனிஸ்ரேஷ்டா பிரபோ, இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அகம் இச்சாமி, எனக்கு ஆசைப்படுறேன், இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு விஸ்வாமித்திரர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கார். அதனுடைய பதிலாகவே 29வது சர்க்கம் அமைஞ்சிருக்கு. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவே பாலகாண்டே அஷ்டாவிம்சத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்ப என்ன ஆசிரமம் அப்படின்னு ஸ்ரீராமர் கேட்டாரே இல்லையோ, அது சித்தாசிரமம் என்று அவர் சொல்றார். அந்த சித்தாசிரமத்தினுடைய பூர்வ சரித்திரம் என்னது, அந்த மாதிரி விஷயங்கள் 29வது சர்க்கம். அத தஸ்ய பிரமேயஸ்ய தத்தனம் பரிபிருச்சத விஸ்வாமித்ரோ மகாதேஜா வியாக்கியாதும் உபசக்கிரமே. மகாதேஜஸ்யான விஸ்வாமித்ரமணி, அந்த அளவற்ற மகிமையோடு இருக்கக்கூடிய அந்த ராமர் கேட்ட கேள்விக்கு பதில் விஸ்தாரமா சொல்றாராம். இஹ ராம மகாபாஹோ விஷ்ணு தேவவர பிரபு அதிருஷ்ய சர்வபூதானா சர்வாத்மா சர்வலோகபிருத் மோஹானார்த்தம் துலோகஸ்ய சர்வேஷாம் ஜகத பிரபு வர்ஷாணி சுபஹூனீஹ ததா யுகசதானி ச. ஹே மகாபாஹோ ராமா, எல்லா பிராணிகளுக்கும் பிரபுவா இருக்கக்கூடியனதும் சர்வாத்மாவும் அதிருஷ்யனும் சர்வலோகத்தையும் காப்பாற்றக்கூடிய மகாவிஷ்ணு அந்த பகவான் இந்த வனத்துல இங்க நிறைய யுகங்கள் நிறைய சம்வத்சரங்கள் ஆச்சரியப்படுத்திண்டு தபோனிஷ்டையில இருக்கக்கூடிய பெரிய ஒரு தபஸ் பண்ணினாதான். யாரு பண்ணினா அப்படின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் பண்ணியிருக்கார். எப்படி ஏஷ பூர்வாஷ்ரமோ ராமன், அதாவது இது வந்து பூர்வாஷ்ரமம், பூர்வாஷ்ரமத்துல அதாவது போன ஆசிரமத்துல நீதானேப்பா இங்க இருந்தாய் அப்படின்னு சொல்றார். ஏஷ பூர்வாஷ்ரமோ ராம, இது என்னுடைய பூர்வாஷ்ரமம் சொல்லலை, உன்னுடைய அப்படிங்கிற. ஏன் ராம மகாத்மாவான வாமனமூர்த்தி, பகவான் தானே வாமனமூர்த்தியாக வந்திருக்கார். ஸ்ரீ ராமர் தானே வாமனாவதாரம், அது விஸ்வாமித்திரருக்கு தெரியுமே, பகவத் அவதாரம் தான். அப்போ உங்களுடைய பூர்வாசிரமத்துல வாமனமூர்த்தி இங்க தபஸ் பண்ணி தபஸ் சித்தி அடைஞ்சிருக்கார். அதனாலேயே இதுக்கு சித்தாசிரமம் என்று பெயர்ப்பா. சித்தோஹியத்ர மகாதபாஹா. அப்ப அந்த மகா தபஸ்வியான விஷ்ணு பகவானே வாமனமூர்த்தியாக வந்து அந்த மூர்த்தி அவதாரத்துல தபசித்தி பண்ணி சித்தி அடைஞ்சதனாலே சித்தாஷ்ரமம் என்ற பெயர். ஏதஸ்மின்னேவ காலே தூ ராஜா வைரோசனோ பலிஹி நிர்ஜித்ய தெய்வத கணான் சேந்திராம்ச சமர்கணான் காலயாமாஸ தத்ராஜ்யம் த்ரிஷுலோகேஷு விஸ்ருதஹ யக்ஞம் சகார பலவான் அசுரேந்திரோ மகாபலிஹி. இந்த காலத்துலதான் விரோசன புத்திரன் மகாபலி என்று சொல்லக்கூடிய பலி சக்கரவர்த்தி இருந்தார்ப்பா. அப்ப அந்த வாமன அவதாரத்தை விஸ்தாரமா இந்த இடத்துல சொல்றா. மருத்கணங்கள் கூடின அந்த தேவகணங்களை அந்த தோக்கடிச்சிருந்து ராஜ்யபாரம் பண்ணி யாகத்தையும் பண்ணினார் அந்த பலி சக்கரவர்த்தி. அந்த பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ற சமயம் அக்னிக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆசிரமத்துல போய் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றா. இப்படி விஷ்ணு விரோசன புத்திரனான பலி சக்கரவர்த்தி உத்தமமான யாகத்தை பண்றான், அந்த யாகம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் அவதாரம் பண்ணி எங்களுடைய விஷயத்தை எங்களுடைய துக்கத்தை நிவாரணம் பண்ணணும்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதனாலே அந்த விஷ்ணு பகவான் இந்த தேவர்களுடைய நன்மைக்காக மாயாசக்தியை கை கொண்டு வாமனத்வம் கதோ விஷ்ணோ குரு கல்யாணம் உத்தமம், வாமன ரூபத்தை எடுத்து உத்தமமான நன்மையை பண்ணுங்கோ என்று பிரார்த்தனை பண்ற. அப்போ ஹே ராமா அப்படின்னு சொல்லிக்கிறா இங்க. ஏதஸ்மின் அந்தரே ராம கஷ்யபோ சமத்தவ, எல்லாம் எல்லாரையும் ரமிப்பிக்க கூடின ராமா ராமா ராமான்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அக்னிதுல்ய தேஜஸுக்கு அக்னிதுல்யத்துக்கு தேஜஸ் காந்தியா உஜ்ஜலிக்க கூடின பகவான் கஷ்யப ரிஷி, கஷ்யப மகர்ஷி வந்து அதிதியோடைய கூட 1000 தேவ சம்வத்சரங்கள் தபஸ் பூர்த்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணி கிடைச்சத மதுசூதனா உன்னை கிடைச்சார்ப்பா, தபஸ் பண்ணி நீ வந்து அவரம் என்ன வேணும் கேட்டார். அந்த சமயம் அப்போ இந்த கஷ்யப முனிவர் பிரார்த்தனை பண்றத என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாயே, அந்த சமயம் என்ன கேட்டார், புத்திரத்வம் கச்ச பகவன் அதித்யாம் மம சானத, பாபரஹிதமா இருக்கக்கூடிய அனகா அப்படின்னு கூப்பிடுற. ஏன்னா பாவமே இல்லாதவர் அல்லவோ, அதீதன் பாபமும் புண்ணியனுக்கும் அதீதனா இருக்கிறவர் அனகா அப்படின்னு பகவான் கூப்பிட்டார். அசுரதூதனா, அசுரர்களை நாசம் அடியோட இல்லாம பண்ணக்கூடிய பகவானே, நீங்கள் அதித்யாம் ச மம புத்திரத்வம் கச்ச, அதிதி தேவியில அதாவது மனைவி கஷ்யப முனிவருடைய மனைவி அதிதி தேவி, அதிதி தேவியுடைய வயிற்றுல புத்திரத்துவத்தை அடையுங்கோ, நீங்களே வந்து அடையுங்கோ. என்னன்னா எனக்கு மனசுல தபஸ்ல நான் கண்டேன், உங்களுக்கும் இந்திரனுடைய இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த அவதாரத்திலேயே என்னுடைய குழந்தையாகவே வந்து அந்த அவதார பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்திரனுடைய சின்ன சக்கரசிய சக்கரம்னா இந்திரனுடைய எவீனான் பிராத்தா சின்ன பிரதரா வந்து சகோதரராக வந்து வாங்கோ, இன்னொட்டு தேவர்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அந்த சமயம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி பீதாம்பர தாரியா இருக்கக்கூடிய மகா தேஜஸ்வியா இருக்கக்கூடிய இந்திரியங்களெல்லாம் எல்லாம் பண்ண நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணப்பட்ட அந்த சாட்சி பூதனா இருக்கக்கூடிய பக்த துவேஷிகளை அடியோடு அழித்து பக்தர்களை காப்பாற்றக்கூடிய மகாவிஷ்ணு அந்த சமயம் கஷ்யப மகர்ஷியோடைய வார்த்தையை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அதிதி தேவியுடைய புத்திரனாக பிறந்தாராம். எப்படி பிக்ஷுக ரூபேண சத்ரிய கமண்டுலு ஷிலோஜ்வலஹ வாமன ரூபம் ஆஸ்தாய வைரோசனம் உபாகமத், கையில கமண்டலு ஜடை எல்லாம் போட்டுட்டு வாமன ரூபத்தை ஒரு சின்ன ரூபம் எடுத்துட்டு நேரா போய் விரோஜனன் புத்திரனான பலி சக்கரவர்த்தியோடைய இடத்துக்கு போனார். அந்த சமயம் யாகம் முடக்கிறதுக்கு வேண்டி பாக்கிறார். அப்படி அந்த கதையெல்லாம் விஸ்தாரமா சொல்றார். அப்படி பலி சக்கரவர்த்தியோடைய கர்வத்தையும் நீக்கி தேவர்களை காப்பாத்தினார். வாமன அவதாரம் நம்மளுக்கு தெரியுமே, அந்த வாமன அவதாரத்தை விஸ்தாரமா பண்ணி சொன்னார். அந்த சமயம் மூணடி மண்ணை கேட்டு உலகத்தையே அளந்தாரே அப்பேற்பட்ட பகவான் என்ன பண்றார், மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கி இந்திரர்களுக்கு இந்திரனுக்கு தன்னுடைய இந்த மூணு உலகத்தையும் அவனுடைய வசத்துக்கு கொடுத்தார். தேனேஷ பூர்வமாக்காந்த ஆசிரம ஷமநாசன மயாபி பக்த்யா தஸ்யைவ வாமனஸ்யோபபுஞ்சதே. ஷமம் தீர்க்கக்கூடிய ஷமநாசனஹா ஏஷஹா ஆசிரமஹ, ஷமம் ரொம்ப கஷ்டம் அதை தீர்க்கக்கூடியது ஆசிரமம். அப்பேற்பட்ட இந்த ஆசிரமத்துல இங்கதான் நடந்தது இந்த விஷயங்கள் எல்லாம், அதனால இதுக்கு சித்தாசிரமம் சித்தாசிரமம் என்று பெயர். அந்த வாமனமூர்த்திய பக்தியாலேயே என்னைக்கும் இந்த இடம் ஆசிரியமாக்கும், எல்லாருக்குமே ஆசிரியமாக்கும் அந்த வாமனமூர்த்தியே என்று சொல்லி இந்த இடத்துக்கு தான்ப்பா விக்னம் பண்றதுக்காக ராட்சசர்கள் வருவார்கள், அந்த ராட்சசர்களை இந்த ஆசிரமத்திலிருந்துதான் நீ வந்து வதம் பண்ணணும். அத்ரதே புருஷ வியாக்ர ஹந்த வியா துஷ்டசாரினஹா, துஷ்டசாரி துர்நடத்தை இருக்கக்கூட அந்த ராட்சசர்களை நீ ஹந்தவ்யா கொல்லணும்பா. அத்யகச்சாம ஹே ராம சித்தாசிரம மனஸ்தமம் ஹே ராமா, அதனால இந்த நிச்சயமமான சித்தாசிரமத்துல இப்ப நம்மளுக்கு போலாம். ஏன்னா இந்த சித்தாசிரமத்துலதான் இந்த வதம் ஏற்பட போடுறது, இந்த சித்தாசிரமத்துல வாமனமூர்த்தியே இங்க சித்தி பெற்ற ஒரு இடம், அப்பேற்பட்ட இடத்துக்கு நம்ம போகிறோம். ததாசிரம பதம் தாத்த தவாத்யேதத்யதாமம வச்சா, இந்த ஆசிரமஸ்தலம் என்னுடையதான் அப்படிங்கிறா, அதனால உன்னுடைய மம ஆசிரம பதம் மமா யதா தவாபி அப்படிங்கிறா, இது என்னுடைய ஆசிரம ஸ்தலம் தான், அதே மாதிரி உன்னோட இருந்த, ஏன்னா உன்னோடதுதான் ராமர் தானே போன அவதாரம் எடுத்துட்டு வந்து வாமனமூர்த்தியா சித்தி பெற்றிருக்கார், அப்போ அப்பா உன்னுடைய ஆசிரம ஸ்தலம் தான் என்னுடைய இருந்தான் அப்படின்னு சொல்லி இத்தித்வா பரம பிரீதோ இப்படி சொல்லி மகாமுனி லக்ஷ்மண சகிதமான ஸ்ரீ ராமரை கூட்டிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆசிரம ஸ்தலத்தை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் எப்படி அவர் பிரகாஷித்தார் அப்படின்னு சொல்றார், சசிவ கதனீஹாரஹ புனர்வசுதமன்விதஹ, புனர்தம் நட்சத்திரம்ல சந்திரன் எப்படி விளங்குவரோ தலங்குவரோ அதே மாதிரி ஸ்ரீராம தலங்கினார் அந்த ஆசிரமத்துல உள்ள இருந்தது. தம் திருஷ்டுவா முனைய சர்வே சித்தாசிரம நிவாசினஹ உற்பத்தியோத்பத்திய சகசா விஸ்வாமித்ரம பூஜையன், இந்த சித்தாசிரமத்துக்கு என்ன ஒரு மேன்மை தெரியுமோ, இந்த ஆசிரமத்துல வந்தவ தபஸ் பண்ணானா கண்டிப்பா அவர்களுக்கு சித்தி அடையும், அதனாலேயே சித்தாசிரமம் என்றும் சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த சித்தாசிரமத்துல வசிக்க கூடிய முனிவர்கள் எல்லாரும் அவர்களை பார்த்து, அந்த இடத்துல நிறைய முனிவர்கள் வசிச்சுன்னு இருப்பாளே, அவர்களெல்லாம் வந்து ராமரையும் லக்ஷ்மணையும் விஸ்வாமித்திரையும் பார்த்து அவர்களை ரொம்ப மனசால பூஜை பண்ணினா, மேலுக்கு மேல் பூஜை பண்ண, அவளுக்கு சந்தோஷம் அதி சந்தோஷம் அவர்கள் வந்திருக்காளே அப்படின்னு பூஜை பண்ணி அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணினார்கள். சத்ரு நாசகரன் ரகுகுல நந்தனுமான அந்த ராஜகுமாரர்கள் இருவரும் ஒரு முகூர்த்த காலம் விஸ்ராந்தம் எடுத்துட்டு கை கூப்பி முனிஸ்ரேஷ்டர்த்தை எப்படி சொன்னாரா, என்ன சொன்னார், அத்யைவ தீக்ஷாம் பிரவிஷ பத்ரந்தே முனி பூங்கவ சித்தாஷமோயம் சித்தஹஸ்யா சத்யமஸ்து வசஸ்தவ. முனிஸ்ரேஷ்டா, இப்பவே நாங்கள் நீங்கள் தீட்சையை எடுத்துக்கோங்க, உங்களுடைய இந்த சத்கர்மம் மங்களமா தீரும், இந்த சித்தாசிரமத்திலேயே இந்த வார்த்தை சொன்னேனே அது சத்தியமாகட்டும். ஏவமுக்தோ மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி, இப்படி சொல்லப்பட்ட மகா தேஜஸ்வியான மகாமுனி விஸ்வாமித்ரர் எல்லாத்தையும் அடக்கி, அந்த கரணத்தை எல்லாம் அடக்கி இந்திரிய நிகிரகம் எல்லாம் பண்ணி அந்த சமயம் தீட்சையை எடுத்திருந்தார் விஸ்வாமித்ர முனிவர். ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்லி, நாங்கள் தீட்சை எடுக்க போறோம், மேலுக்கு மேல் எனக்கு இந்த யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு நீதான்ப்பா அப்படின்னு எச்சரிக்கையை சொல்லி அந்த குமாரர்கள் ரெண்டு பேரும் அந்த ராத்திரியே மனசு சுசமாஹித்தவு அப்படின்னு வார்த்தையை சொல்றோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மனச்சாஞ்சல்யம் அற்றவராக, எப்படி பகவத்கீதால ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுன் கேக்குறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, என்னுடைய மனசு நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, என்னுடைய மனசு சஞ்சலமா இருக்கு, எப்பவும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைந்து அடிண்டே இருக்கு, சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு, அதை எப்படி அடக்கலாம் அப்படின்னு கேக்கத்தா அத்தியாசேனத்து கவுண்டேயா அப்படிங்கிற. அதே மாதிரி இங்க சொல்ற அசு சமாஹித்தவு, அந்த சஞ்சலம் அற்றவர்களாக மாறினார்கள். அப்போ ஒரே லட்சியம் தான், அந்த யாகத்தை பூர்த்தி மங்களகரமா பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு. மேலுக்கு மேல் கார்த்தால எழுந்ததும் ஆஜமனாதி பிராத சந்தையை உபாசனை பண்ணி நிஷ்டையோடு இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணி விஸ்வாமித்ர முனிவரை நமஸ்காரம் பண்ணினார்னு சொல்லி 23வது சர்க்கம் பூர்த்தி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே ஏகோனத்ரிம்சத் சர்க்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. மேலும் விஸ்வாமித்ர முனிவர் யாக தீட்சை எடுத்துட்டு இருக்கார். ஸ்ரீ ராமரும் ஸ்ரீ லக்ஷ்மணன் எப்படி யாக ரக்ஷை பண்ணினா, யாக சம்ரக்ஷணம் பண்ணினா அப்படின்னு 30வது சர்க்கத்துல இவர்கள் சொல்றார், முனிவர்கள் எல்லாம் சொல்றார். ராமா அத்ய பிரபிருதி ஷட்ராத்திரம் ரக்ஷேதாம் ராகவா உபௌ தீட்சாம் கதோ சேஷ முனி மௌனித்வம் ச கமிஷ்யதி. அந்த முனிவரன் தீட்சையை எடுத்துக்க போறார் அப்படின்னா மௌன விரதத்தை எடுத்திருந்துட்டார். அதனால ரகுநந்தர்களே, இன்னையிலேந்து 6 நாளைக்கு நீங்கள் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும், அப்படியே ஆகட்டும் என்று அந்த ராஜகுமாரர்கள் அந்த வார்த்தையை கேட்டு 6 நாளைக்கு ஷடஹோராத்திரம் தபோவனம ரக்ஷதாம் அனித்ரௌ, தூக்கமே இல்லாம அந்த ஆசிரமத்தை காப்பாத்திருந்திருந்தார்கள். அப்படி அவர்கள் அந்த வீரர்கள் சத்ருவை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த வீரர்கள் ரெண்டு பேரும் விஸ்வாமித்ர மகர்ஷியை காப்பாத்திருந்தார்கள். இப்படி 6வது நாள் எத்தினதும் ஜாகிரதை படுத்தரா ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணையும் நன்னா சன்னதமா இருந்துக்கோங்க, ஏன்னா இதை முடக்கிறதுக்கு தீர்ச்சையா யார் வருவார்கள், இந்த ராட்சசர்கள் வருவார்கள், அதனால ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப கண்ணு கருத்துமா பாத்துட்டு இருக்கா. அந்த சமயம் என்ன வருது, அந்த யாகாகுண்டம் எல்லாம், யாகத்திலேருந்து அந்த யாககுண்டம் இருக்குமே அதெல்லாம் கத்தி ஜுவலிச்சுன்னு இருந்துதான். உபாத்தியாயர்கள் ரித்திகர்கள் எல்லாரும் அங்க யாகத்தை நன்கு விமர்சனமாக பண்ணின்னு இருக்கா. தர்பை பான பாத்திரம் ஹோம பாத்திரம் போன்று சமைத்து புஷ்பம் எல்லாம் கூட்டமா விஸ்வாமித்ர மகர்ஷி ரித்திகர்கள் எல்லாருமா யாககுண்டத்தை வந்து நன்கு பார்த்துட்டு இருந்தார். யாகமும் நன்னா நடந்துட்டு இருந்தது. விதிப்பிரகாரம் மந்திரபூர்வமாக, விதிப்பிரகாரமாக அப்படின்னே சொல்றா, மந்திரவச்ச யதான்யாயம் மந்திரபூர்வமாக விதிப்பிரகாரமாக அது நடந்துருக்கிற வேளையில கேட்டது ஒரு சத்தம், ஆகாஷே ச மகான் சப்த பிராதுராசீத் பயானக, ஒரு பயானகமான ஒரு சத்தம் கேட்டுதான். இங்கேந்து ஆகாயத்திலேந்து கேட்டு விடுத்து ஆவாரிய ககனம் மேகோ யதா பிராவிருஷ நிர்கதஹ. நல்ல ஒரு மழைக்காலம், பிராவிருஷி மழை பெய்யக்கூடிய ஒரு காலம். ஆகாயத்தை மறைச்சுண்டு அந்த மேகத்தை எல்லாம் மறைச்சுண்டு மாயா பிரவருத்தினால ரெண்டு ராட்சசர்கள் நேரா வந்துட்டா. ஏன்னா நிச்சயமா அது யாகம் பூர்த்தி ஆயிடப்படாதே, அதை முடக்கிறதுக்காக இந்த ரெண்டு ராட்சசர்கள் அவ ஆகாயத்துல வந்துட்டா. அப்போ அவர்கள் என்ன பண்றா, யாரெல்லாம் வந்தா, மாரீச்ச சுபாகுஷ்ட, முன்னாடியே சொல்லியிருந்தவங்களவா, இவா ரெண்டு பேரு தான் விஸ்வாமித்திர முனிவர் அன்னைக்கே சொல்லியிருந்தா, அவர்களை வதம் பண்றதுக்கு தான் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா. அப்படி அந்த மாரியஜனும் சுபாவும் கரெக்டா வந்துட்டா. வந்துட்டா என்ன பண்றா, ஆகம்ய பீமசங்காஷான் ருதிரௌகானவாஸ்ரஜன், ரத்தங்கள் பீஜ அந்த மாம்சம் ரத்தம் எல்லாத்தையும் யாகத்துல வர்ஷிக்கிறாளாம், மேலேந்து வர்ஷிக்கிறான், மழை பொழிகிற மாதிரி அதை வர்ஷிக்கிறா அதை இல்லாம பண்றதுக்கு. அந்த சமயம் யாக மண்டபத்தை அட்டாக் பண்ண வரத்த ஸ்ரீராமர் சீக்கிரமா அந்த அவ பார்த்துட்டா, ஸ்ரீராமரை ராமர் வந்து அவர்களை பார்த்துட்டா. சஹசாபித்ருதோ ராமஹ தாவ பஷ்யத்ததோ திவீம், ரகுகுல ஜாதனான ஸ்ரீராமர் அந்த அவர் அவர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டாளே இல்லையோ. அந்த சமயம் வேகம் லக்ஷ்மணன் கூப்பிடுறா, லக்ஷ்மணா பாத்தியா பாரவாளே அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். பஷ்ய லக்ஷ்மண துர்வத்தான் ராட்சதான் பிஷிதாசனான் மானவாஸ்திர சமாதூதான் அனிலேன யதானதான். லக்ஷ்மணா இது பாரு, துர்வர்த்தி பண்ணக்கூடியவர்கள் அந்த ராட்சசர்கள் எப்படி மேகத்துல நின்னு இப்படி மாம்ச புக்குகள் எல்லாம் போடுறா பாத்தியா, முடக்கிறதுக்கு பாரு, நான் அவளை மானவாஸ்திரத்தை வைத்து அவளை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகிருத்தமான ராகவர் அதிகம்பீரமான ஜொலிக்க கூடிய மானவம் அப்படிங்கிற அஸ்திரத்தை மாரீஜனுடைய மார்பில எய்தாராம். சிக்ஷேப பரமக்ருத்தோ மாரீச்சோரசி ராகவ, மாரீஜனுடைய மார்பில வைத்து ஒரு மாணவம் அப்படிங்கிற அஸ்திரத்தை விட்டாராம் ராமர். அந்த மாணவம் அப்படிங்கிற அஸ்திரம் உத்தமமான அஸ்திரம், அவனை அடித்து அவன் என்னாச்சாம், அந்த மார்பில கொண்டதே இல்லையோ, சம்பூர்ணம் யோஜன சதம் க்ஷிப்தஹ சாகர சம்ப்ளவே, அந்த அம்பு கொண்டதும் மாரீஜன் சமுத்திர ஜலத்திலேந்து ஒரு 100 யோஜனை தூரமா தூக்கி எறிஞ்சுட்டான். அப்படி தூக்கி போய் விழுந்தான், பறந்து போய் விழுந்தான். விஜேதனாம் விகுர் நந்தம் சீதே சுமுகதாடிதம், அவன் போய் பறந்து போய் விழுந்தானே இல்லையோ 100 யோஜனை தூரத்துக்கு. விழுந்ததும் அவன் பிரக்ஞை அற்றவனாக சுழந்து கீழே விழுந்துட்டான். அப்போ ஸ்ரீராமர் லக்ஷ்மண பார்த்து சொன்னார், பஷ்ய லக்ஷ்மண சீதேஷும், பாரு லக்ஷ்மணா மாணவம் தர்ம சம்ஹிதம், மாணவாஸ்திரத்தை பாறேன், எத்தனை சக்தி இருக்கு இந்த மாணவாஸ்திரத்தை, இவனை கொல்லலாம் எனக்கு. ஆனா இந்த மாணவாஸ்திரம் சரியா பயன்படுறதா என்று பார்க்கதான் இதை யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னுடைய அர்த்தம் என்ன, இப்படி சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, இவருக்கு என்ன அந்த அஸ்திரத்துக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா, அல்ல கிடையாது. இந்த மாரியஜன் தானே பின்னாடி ராவண வதத்துக்கு ஒரு வழியாக இருக்கான், அப்ப அவன் வேணும் விட்டு வச்சாதான் அந்த அவதார காரியம் பூர்த்தியாகும் என்று தூக்கி எறிஞ்சார் 100 யோஜனை அந்த பக்கம். இமானபி வதிஷ்யாமி நிர்கிருணான் துஷ்டசாரிணஹ, யாகம் முடக்கக்கூடியனவா, பாவம் பண்ணக்கூடியனவா, துர்வருத்தரும் தயை இல்லாதவர்களுமான இவர்கள் ரத்தபானம் பொழிக்கிறாளா, இவர்களை நான் கொல்லறேன், வதிஷ்யாமி அப்படின்னு வதம் பண்றேன் என்று சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் போய் சொல்லி ஒரு நொடியிலேயே ஆசுச்ச லாகவம், ஒரு நொடி, ஒரு சின்ன ஒரு நொடியில அந்த திவ்யமான அற்புதமான ஆக்னேய அஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அஸ்திரத்தை எல்லாம் கொடுக்கறல லிஸ்ட்ல ஆக்னேய அஸ்திரம்னு இருந்தது. அந்த ஆக்னேய அஸ்திரத்தை சுபாஹுக்கு நேர, சுபாஹு ரசிஜிக்ஷேப சவித்த பிராபத்துவி, சுபாஹு நேர அந்த ஆக்னேய அஸ்திரத்தை விட்டாராம் எய்தார். அந்த சமயம் அந்த அஸ்திரம் போய் அந்த சுபாஹுடைய மார்பை பிளர்ந்து அவனை வதம் பண்ணி கீழே விழுந்தான், நிலத்துல விழுந்தான். சேஷான் வாயவ்யமாதாய நிஜகான மகாயசாஹ ராகவ பரமோதாரோ முனிநாமுதமாவஹன், மகாயசஸ்வியும் அதிகம்பீரமான அந்த ஸ்ரீராமர் முனிவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்து அந்த வாயவ்யா அஸ்திரத்தை எடுத்து மத்த கூட வந்த அந்த ராட்சசர்களை எல்லாரையும் கொன்னு இல்லாம பண்ணிவிட்டார். சஹத்வா ராட்சசான் சர்வான் யத்யஜ்ஞான் ரகுநந்தனஹ ரிஷிபிஃப் பூஜிதத்திர யதேந்திரோ விஜயே புராந்த, ரகுநந்தனன் யாகத்தை முடக்கம் பண்ணலாம் இல்லாம பண்ணலாம் என்று சொல்லி வந்த ராட்சசர்கள் அனைவரையும் வதம் பண்ணி அந்த விஜயத்தை காட்டினார். எப்படின்னா இந்திரன் எப்படி ஜெயிப்பாரோ, முனிவர்களை ஜெயிப்பாரோ, அப்படி அந்த விஜயத்தை காட்டினாராம். முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்போ அவரை பார்த்து சொல்றாராம், கிருதோஸ்மி மகாபாஹோ கிருதம் குருவச்சஸ்வயா. அவரை சொல்றார், மகாபாகுவான மகா யசஸ்வியான ஹேரா, கிருதார்த்தா அஸ்மி, நான் ரொம்ப கிருதார்த்தனானே, நன்றி உள்ளவனானே. உன்னால குருவாக்கியம் நடத்தப்பட்டது, கிருதம் குருவச்சஸ்வயா, நான் சொன்ன குரு வார்த்தை இருக்கே அது நீ நிறைவேற்றினாயப்பா. இந்த சித்தாசிரமத்தை சித்தாசிரமிதம் சத்தியம், இந்த சித்தாசிரமத்தை யதார்த்தமாக்கி விட்டாய் நீ. ஏன்னா இந்த ஆசிரமத்துல வந்து சித்தி வரணும் அப்படின்னு இங்க வந்துட்டார்னா அவ வந்து சித்தி அடைவா என்று இருக்கே, அந்த சித்தாசிரமத்தை நீ சத்தியமாக்கிட்டாயப்பா அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷத்தை அந்த கிருதஜ்ஞதையை தெரிவிச்சார். சஹிராமம் பிரசஸ்தவ்யம் தாவ்யம் சந்தியாமு பாகவது. எப்பவுமே இந்த இதுல என்ன புரியாது, அந்த விஸ்வாமித்ர முனிவருக்கு ஒரு அவசியம் இல்லை, நான் சொன்ன ஆஜ்ஞையை நிறைவேற்றணும் ராமருக்கு, அவ்வளவுதான். ஆனா ராமர் இப்படி பண்ணதும் சந்தோஷத்தினால கிருதார்த்தா அஸ்மி, அந்த கிருதார்த்ததே எல்லாருக்கும் வேண்டாமா? நம்ம மனுஷாளுக்கே நம்ம என்னெல்லாமோ பண்றோம், சுவாமினால ரொம்ப ஸ்ரேயஸா எந்த குறைவும் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பகவான்ட கிருதார்த்தா, உன்னால நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்பா, நீயாக இருக்கக்கூடிய இந்த உலகமே நீதான், அனைத்தும் நீதான், அந்தர்யாமியும் நீதான், பகிஹி வெளியிலேயும் நீதான்பா. அப்பேற்பட்ட பகவான் என்னை நன்கு நல்ல மனசு ஸ்திதியில சாந்தமா வச்சிருக்கேப்பா கிருதார்த்தா அப்படி. அந்த கிருதார்த்ததை எல்லாருக்கும் இருக்கணுமா? அந்த கிருதார்த்ததை இருந்தாதான் இந்த நன்றி உள்ளவர் ராமர், நன்றி உள்ளவரா, எதையும் மறக்க மாட்டார். நம்மளுக்கு பண்ணின ஒரு ஒரு நல்லது பண்ணினா என் காலம் பூரா மறக்க மாட்டாளா, அதே இது உபதிரவம் பண்ணினா அந்த க்ஷணமே மறந்துடுவானா, அந்த குணம் வரலாமா? அந்த குணம் வருத்தறதுக்கு வேண்டிதான் இப்படித்தான் ராமாயணத்தால ஒரு ஒரு நிகழ்ச்சி காட்டின் இருக்கா. அந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன படிச்சுக்கணும், இந்த ஸ்லோகத்துல இந்த கிருதார்த்தோஸ்மி மகாபாகோ கிருதம் குருவச்சஸ்வயா, ரெண்டு விஷயங்கள், குருவார்த்தையே நீ நிறைவேற்றினாய்ப்பா. இப்ப குருவார்த்தைனா கண்டிப்பா நிறைவேற்றப்படணும் என்று புரிந்து கொள்றோம். கிருதார்த்த அப்படின்னு கிருதஜ்ஞதை தெரிவிக்கணும் எல்லார்ட்டையுமே, அதுதான் எளிமையினுடைய பக்குவம், அது சாந்ததை தரும். அப்படி அந்த கிருதார்த்ததையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி சொல்லி ஸ்ரீராமரை புகழ்த்தி சந்தியை உபாசனை பண்ணினா, சந்தியா உபாகமது என்று சொல்லி 30வது சர்க்கம் பூர்த்தி. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே த்ரிம்ஷத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. அப்படி அவர்கள் இருவரும் சந்தியா காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணினார்கள். ஏன் இப்படி அப்பப்போ சந்தியாவந்தனம் பண்ணினா, பிராத சந்தியா பண்ணினா? ஏன் சொல்றா, அவாவா கர்மத்தை என்னைக்குமே விடலை அப்படின்னு காட்டுறா. அவ கர்மம் தர்மத்தை விடலை என்னைக்குமே. அதனால்தான் சந்தையை உபாசனம் பண்ணினார்கள், பிராத சந்தையை உபாசனம் பண்ணினார்கள்னு எடுத்து சொல்றா. தர்மத்தை காப்பாத்திருக்காவான்னு. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி ஆயிடுத்து அங்கே என்ன ஆசிரமத்துல இருக்காளோ அந்த தீர்த்தத்துல நீராடி சந்தையை உபாசனை பண்ணி அங்கேயே கதைகள் காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு அப்படியே படுத்து தூங்குறது, காத்தால எழுந்தா அவளுடைய யாத்திரையை தொடங்குவது அப்படின்னு எடுத்து காட்டித்தரா. ராத்திரி ஆனா எங்கேயும் போகப்படாது, பகவத் சிந்தனையில இருந்தோம். அதுக்கப்புறம் கார்த்தால எழுந்த தன்னுடைய பிராத சந்தியா உபாசனை பண்ணி மேலுக்கு மேல் உண்டான விஷயங்களை பண்ணணும் என்று எடுத்து காட்டுறான். அப்படி மிதிலா ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பம் இந்த சர்க்கத்துல 33வது சர்க்கத்துல சொல்றான். 31வது சர்க்கத்துல கிருதார்த்தௌ முதிதௌ வீரௌ, சந்தோஷம் பூண்டவர்களான அந்த ராம லக்ஷ்மணர்கள் அந்த ராத்திரியை கழித்து மேலும் காத்தால எழுந்து பிராத காலத்தை கிருத்தியங்கள் எல்லாம் பண்ணி விஸ்வாமித்ர முனிவர்த்த போய் அவர் எப்படி இருக்காராம், பாவகம் இவ ஜுவலந்தம் முனிஸ்ரேஷ்டம், அக்ரிய மாதிரி ஜுலிக்க கூடிய அந்த முனிஸ்ரேஷ்டனை வந்தனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அழகான மதுரஸ்வரத்துல ராமர் சொல்றார், இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ. கிங்கரர்கள் எடுத்து காட்டுறான் ராமரும் லக்ஷ்மணனும் உங்களுடைய கிங்கரர்கள் விஸ்வாமித்திரத்தை சொல்றார். விஸ்ரேஷ்டா, உங்களுடைய ஆஜ்ஞைக்காக உங்களுடைய ஆர்டருக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம், நாங்கள் இந்த கிங்கரர்கள், நாங்கள் அடிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிறா. கிங்கரர்கள் காத்துன்னு இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணுமோ ஆஜ்ஞா பைய யதேஷ்டமே, உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ, உங்களுக்கு இஷ்டம்படி, உங்களுக்கு இச்சைப்படி என்ன வேணுமோ ஆஜ்ஞாபிங்கோ, சாசனம் கரவாமகின் அந்த ஆஜ்ஞையை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி கை கூப்பி நின்றிருக்கா. அப்ப விஸ்வாமித்திரன் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு சங்கதிய சொல்றா. என்னது? மைதிலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி யக்ஞ பரம தர்மிஷ்ட தத்ர யாஸ்யாமஹே வயம். புருஷோத்தமா, மிதிலாதிபதி ஆன மிதிலா அப்படிங்கிற அந்த ராஜ்யத்துக்கு அதிபனான ஜனக மகாராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்ப, அவர் ரொம்ப தர்மயுக்தமா இருக்கக்கூடிய ஒரு யாகம் நடத்த போறார், அங்க நம்ம போறோம், நம்மளுக்கு போலாம். தம் செய்வ நலசார்தூல சஹாஸ்மாபிர்தமிஷ்யசி அத்புதம் சதனூரத்னம் தத்ர த்வம் த்ரஷ்டும் அர்ஹசி. நரசிரேஷ்டா, நீயும் எங்க கூட வா, நாங்கள் எல்லாம் போறோம், முனிவர்கள் எல்லாம் போறோம், நீங்களும் வாங்கோ. அங்க ஒரு அற்புதமான தனுரத்னம் இருக்குப்பா, உத்தமமான ஒரு தனுசு இருக்கு அங்க, ஆச்சரியமான தனுசு, அது பாக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை உண்டுப்பா, உனக்குதான் பாக்கிறதுக்கு அர்ஹதை உள்ளதுப்பா. தத்தி பூர்வம் நரஸ்ரேஷ்ட தத்தம் சதசி தெய்வத்தை அப்ரமேய பலம் கோரம் மகே பரம பாஸ்வரம். புருஷஸ்ரேஷ்டா, அது ரொம்ப பலம் உள்ளதாக்கும் தெரியுமோ, அந்த தனுசு ரொம்ப பலம் உள்ளதாக்கும், எல்லாரும் பூஜை பண்ணக்கூடியதாக்கும். முன்காலத்துல யாக சதஸிலிருந்து தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த தனுசு, அப்படி பிரசித்தி அடைஞ்சது. அதை நாஸ்ய தேவா ந கந்தர்வா ந அசுரா நச்ச ராட்சசாஹ கர்த்தும் ஆரோபணம் சக்தா ந கதஞ்சன மானுஷாஹ. அந்த தனுசை ஆரோபணம் பண்ண, ஆரோபணம்னா ஞானேற்றல் இல்லவா, அந்த எடுத்து ஞானேற்றலுக்கு யாராலையும் முடிஞ்சிட்டல, யாருக்கும் சக்தி இல்லை. யாருக்கெல்லாம்? தேவர்களுக்கு இல்லை, அசுரர்களுக்கு இல்லை, ராட்சசர்களுக்கு இல்லை, மனுஷர்கள் கஷ்டப்பட்டும் யாராலையும் முடியலை, கந்தர்வர்களுக்கும் இல்லை, இப்படி யாராலையுமே அதை ஆரோபணம் பண்ண முடியலை. இப்ப தனுஷை, தனுஷஸ்தஸ்ய வீரியம் ஹி ஜிக்ஞா சந்தோ மகீட்சித ந சோகலாரோபயிதும் ராஜபுத்ரா மகாபலாஹ. அந்த வில்லுடைய சக்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கக்கூடியதும் அதிபலசாலிகளான ராஜாக்கள், ராஜாக்கள் ஒவ்வொரு தேசத்துல ராஜாக்கள் எல்லாம் இருப்பாள், அவெல்லாம் இழுக்க பார்த்தா ஒரு தூக்கி ஒரு சின்னத ஆரோப்பயத்தும் சும்மா குலுக்கிறதுக்கு கூட, ஒரு சின்னத தூக்கி எடுக்கிறதுக்கு கூட முடியலையாம் எந்த ராஜாக்களுக்குமே. அப்பேற்பட்ட அந்த யாகத்துக்கு யாகமும் பார்க்கலாம், அத்தியாச்சரியமான அந்த தனுசையும் அந்த வில்லையும் பார்க்கலாம்ப்பா அங்க போனா, மிதிலா ராஜ்யத்துல ஜனக மகர்ஷிட்ட போனா, ஜனக முனி ஜனக ராஜாட்ட போனா அப்படின்னு சொல்லி, ஏ புருஷோத்தமா, அந்த வில்லு மிதிலாதிபன்ட்ட இருக்கே, அந்த யாகத்துக்கு போய் கேட்டு வாங்க முடியும்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த யாகத்தினுடைய பலமா அந்த வில்லு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு கதையும் இருக்கு. விஷமா பதவி விரதியில எப்படி காண்றது, முதல்ல திரிபுரவத காலத்துல விஸ்வகர்மா உண்டாக்கின வில்லாம், இது தேவர்கள் சிவனுக்கு கொடுத்தார்கள். மேலும் பலாபல பரீட்சையில நடந்து விஸ்வ நிரோதத்துல மகாவிஷ்ணுவோடைய உதை கொண்டு ஜடமாக்கப்பட்டது. அந்த தேவர்கள் பிரார்த்தனம் பண்ணி சிவன் அதை தேவர்களுக்கு நியாசமாக கொடுத்தார். அப்படி அந்த நியாச ரூபமா இருக்கக்கூடிய வில்லை தேவர்கள் வந்து ஜனகராஜாவுக்கு கொடுத்தார், யக்ஞ பலமாக கொடுத்தார். அந்த கதையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தத்தி யக்ஞ பலம் தேன, யக்ஞ பலமா கிடைச்ச இந்த வில்லுப்பா ஜனக மகாராஜாக்கு. அந்த வில்ல பத்தி, அந்த வில்லுடைய சிரேஷ்டதைய பத்தி சொல்றா. மேலும் அந்த வில்லை எப்படி தெரியுமா ஆராதனை பண்றா, உத்தமமான பலவிதமான சுகந்த திரவியங்களால தூபார்ச்சனை எல்லாம் பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய வில்லுப்பா. மேலும் நம்ம அங்கிக்குதான் போக போறோம். அது எங்க இருக்குன்னா, ஹிமவான் அப்படிங்கிற பர்வதத்துக்கு கங்கா தீரத்துல பக்கத்துல இருக்கக்கூட ஹிமவந்தம் சிரோச்சயம், அங்க போய் தெய்வ கடாட்சம் பண்ணி உனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது உண்டாகட்டும் என்று சொல்லி வார்த்தையை முடிக்கிறார். ஆசீர்வாதம் பண்ணி முனிஸ்ரேஷ்டர் என்ன பண்றாராம், ரொம்ப முக்கியம், வனதேவதாக ஆமந்திரிய, வனதேவர்கள் வனத்துல தேவர்கள் இருப்பாளவா தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு யாத்திரை சொல்லி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ரிஷிகணங்கள்ட்டையும் சொல்லி அவர்களுடைய அந்த பிரஸ்தாதம் அகரோது அவ அந்த ஹிமவந்தம் ஹிமவான் மலைக்கு நேர்கா பார்த்து போயிட்டு இருந்தா. அப்போ சித்தாசிரமத்தை வலம் வைக்கிறதுக்கு முன்னாடி வலம் வச்சு வடக்கே திக்க பார்த்துன்னு புறப்படுறதுக்கு தொடங்கினான். அந்த சமயம் தம் பிரஜந்தம் முனிவரம் அன்வயாதனுசாரினம் சகடீஷத மாத்திரம் தூ பிரயாணே பிரம்மவாதினாம். அந்த விஸ்வாமித்ர முனிவர் கூட பின்னாடியே முனிசிரேஷ்டர்கள் வேதம் சொல்லக்கூடியவா எல்லாரும் நூறு கணக்குக்கு மேல் இருக்கிறவா இவா கூடயே பின்னாடியே போயிட்டு இருந்தானா. சித்தாசிரமத்துல வசிக்கக்கூடிய மிருகங்கள் பட்சிகள் கூட்டம் கூட்டமாக அந்த மகாத்மாவான விஸ்வாமித்ர மகர்ஷி பின்னாடியே போனார்கள். ஏன்னா மகான்கள் நம்மளை விட்டு போகிறா அப்படின்னா நம்மளுக்கு துக்கம் ஏற்படுமே, அவா கூடயே போயிடணும்னு தோணும். அதுதான் ஒரு மகாத்மா. சத்குரு நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டா அவா கூடயே வாழ்ந்துடலாம். இந்த வாழ்க்கையே அங்கதான் பரிபூர்ணம் அடையும், ஒரு சாந்தி அங்கதான் கிடைக்கும்னு தோணும். அப்படியெல்லாம் மகாத்மா இருக்கணும். அப்போ இந்த மகாத்மாவான விஸ்வாமித்ர முனிவரும் ஸ்ரீ ராம லக்ஷ்மணன் சகிதமா போத அங்க இருக்கக்கூடிய பட்சிகள் கூட சொல்றா, சித்தாசிரமத்துல வசிக்கக்கூட மிருகங்கள் பட்சிகள் கூட்டம் கூட்டமா இவர்கள் பின்னாலேயே போறா, முனிவர்களும் இவர்கள் பின்னாலேயே போறா. தேகத்வா தூரம் அத்வானம் லம்பமானேதி வாசரே வாசம் சக்ரு முனிர்கணாஹ ஷோணா கூலே சமாஹிதாஹ. சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்துல என்னாச்சு, அவ ஷோணா நதிக்கரை அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில வசிக்கிறா. சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா அவ யாத்திரை தொடங்க மாட்டா தெரியும். அவ வசிப்பா கதைகள் சொல்லி அந்த ராத்திரியை காலம் பண்ணுவா. ஷோணா நதி அப்படிங்கிறது மெய்நாகம் இல்லாட்டா அமரகண்டகம் அப்படின்னு பேருள்ள ஒரு மலையிலேருந்து ஒரிஜின் அங்கேருந்து வந்து கங்கையில சேரறது, அதுதான் ஷோணா நதி. ஆதி காலத்துல அது வந்து பாடலி புத்திரத்துக்கு பக்கத்துல, பாடலி புத்திரம்னா இப்போ பாட்னா அப்படின்னு சொல்றோமே அந்த பக்கத்துல கங்கையில சேர்ந்து வந்து நிக்கிறது. அதுக்கு சுவர்ண நதி என்றும் பெயர் இருக்கு. நிறைய புராணங்கள் பல பல புராணங்கள்ல இந்த ஷோண நதிக்கு சுவர்ண நதி என்றும் பெயர் இருக்கு. அப்போ அது உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய மணல் நல்ல மஞ்ச நிறத்துல இருக்குமா, அப்படி அதனாலேயே சுவர்ண நதி என்ற பெயர். இந்த நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சிவந்த லிங்கங்கள் பூஜைக்காக உபயோகம் பண்ணுவா. அதுக்கு ஷோண பத்ரம் என்று சொல்லிட்டு வரா அந்த வார்த்தை. சோ ஷோண நதினா இதுதான். மைனாகம் அமரகண்டகம் அப்படிங்கிற மலையிலேருந்து வரக்கூடிய நதி கங்கையில சேரக்கூடியது. அந்த ஷோண நதி தீரத்துல அவர்கள் தங்கறார்கள். தே அஸ்தங்கதே தினகரே ஸ்நாத்வா ஹுதஹுதாசனஹ. சூரியன் அஸ்தமிக்கிறத சமயத்துல குளித்து அக்னிஹோத்திரம் பண்ணி தேஜஸோட விஸ்வாமித்ர முனிவர் விஸ்வாமித்ர முனிவர் அங்க சன்னதமா இருக்கிற சமயத்துல இவ முன்னாடி வந்து கேக்குறா, என்ன கேக்குறா, அவரை நமஸ்காரம் பண்ணி விஸ்வாமித்ர முனிவருடைய முன்னாடி வந்து உட்கார்ந்து சொல்றா. பகவன் கோன்மயம் தேச சமிருத்தவன சோபித சோதுமிச்சாமி பத்ரம் தே பக்தும் அர்ஹசி தத்வதா. பகவன் நீங்க பொதுவா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா இது என்ன இடம்னு நீங்களே முன்னாடி சொல்லிடுவேன், இல்லைன்னா நான் கேட்டு சொல்லுவேன். இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே, இந்த இடம் என்னவாக்கும், என்ன பிரதேசமாக்கும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், அவசியம் சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்ற. எந்த காரியத்துக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு இந்த தேசத்தை பத்தி சொல்லித்தாங்கோ என்று சொல்ல சோதிதோ ராம வாக்கியன. இந்த கேள்வியை கேட்டு முனிவர்களுக்கு நடுவுல எல்லாத்தையும் சொல்ற விஸ்தாரமா அந்த தேசத்தை சம்பந்தம் பண்ணிட்டுள்ள கதையெல்லாம் பூவா சொல்றா. அந்த ராத்திரி எப்பவுமே ஒரு இடத்துக்கு வந்தார்னா ஸ்ரீராமர் அந்த இடம் என்னது கப்பர், அன்னைக்கு ராத்திரி இவர் அந்த இடம் என்னதுன்னு விஸ்தாரமா சொல்லி கொடுக்கறது பதிவு இல்லையோ, அதே மாதிரி இந்த இடத்தை பத்தி ராமர் கேட்கிறார், அந்த முனிவரும் சொல்றார். அதோட அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே ஏகத்ரிம்சத் சர்கஹ ஜானகீம் காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. 32வது சர்க்கத்துல அழகா விஸ்வாமித்ரேன ஸ்வகுல வர்ணனம், விஸ்வாமித்ரன் ஸ்வம்சத்தை சொல்லக்கூடிய அழகான ஒரு வர்ணனை. பிரம்மயோ நிர்ணர் மகானாசீத் குசோ நாம மகாதபாஹ அக்லிஷ்ட வ்ரதர்மஸ்த சஜ்ஜன பிரதிபூஜக. பிரம்மாவுடைய புத்திரனாக மகா தபஸ்வியான விரதங்களையும் தர்மங்களையும் பிழவில்லாம பிழையில்லாம பண்ணக்கூடிய சஜ்ஜனங்கள் எல்லாம் ஆதரிக்க கூடிய குஷன் அப்படிங்கிற ஒரு மகான் இருந்தான். குஷன் குஷஹா, குஷஹான ஒருத்தர் ஒரு மகான் இருந்தார்ப்பா. ஏற்கனந்தனா அனுரூபவும் சத்குலத்துல பிறந்தவனும் விதேக ராஜகுமாரன் குஷாம்பன் அப்படிங்கிற குஷநாபன், இந்த மகான் அப்படிங்கிற அந்த குஷன் அப்படிங்கிற மகான் இருக்கார் இல்லையோ, அவர் வந்து சத்குலத்துல பிறந்த ஒரு விதேக ராஜகுமாரியில நாலு புத்திரர்களை பிறவி கொடுத்தா. யாரெல்லாம்னா குஷாம்பன், குஷநாபன், அதூர்த்தரஜஸ், வசு அப்படின்னு நாலு புத்திரர்களுக்கு ஜென்மா கொடுத்தாப்பா. தீப்தியுக்தான் மகோத்சாகான் க்ஷத்த தர்ம சிகீர்ஷயா தானுவாச்ச குஷ புத்திரான் தர்மிஷ்டான் சத்தியவாதினஹா. குஷன் வந்து க்ஷத்ரிய தர்மத்தை நன்கு நடத்தும்படி ஆக ரொம்ப ஆசையோடு இருந்தார். சத்தியம் சொல்லக்கூடியவர். அந்த புத்திரர்கள்ட்ட சொன்னார், புத்திரர்களே பிரஜா பரிமாணத்தை நீங்க பண்ணுங்கோ, பரிபூர்ணமான புண்ணியத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. புத்திரா பாலனம் கிரியதாம் புஷ்கலம் தர்ம பிராப்தியத, நல்ல புண்ணியத்தை அடைவீர்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண, குஷ மகர்ஷியுடைய வார்த்தையை கேட்டு லோக சம்பந்தர்களான அந்த நாலு நரசிரேஷ்டர்களும் அந்த ஒவ்வொரு புறங்களை அடைந்தார்கள். ஒவ்வொரு இடத்தை அவர்கள் பரணம் பண்ணின்னு இருந்தா, பிரஜாபரிபாலம் பண்ணின்னு இருந்தா, அது ஏதெல்லாம் அப்படின்னு சொல்றா. குஷாம்பஸ்து மகாதேஜாக கௌஷாம்பீம கரோத்புரியும் குஷநாபஸ்து தர்மாத்மா புரம் சக்கரே மகோதயம். மகா தேஜஸ்வியான குஷாம்பன் அப்படின்னு ஒரு புத்திரன் என்ன பண்றா, கௌஷாம்பி அப்படின்னு ஒரு புரி ஒரு இடத்தை உண்டாக்கி அந்த இடத்தை பரிபாலனம் பண்ணினான். அடுத்ததோ இரண்டாவது குழந்தை குஷநாபஹா, குஷநாபன் என்ன பண்றார், மகோதயம் அப்படிங்கிற புறத்தை உண்டாக்கினார். மேலும் அதூர்த்தரஜசௌ ராம தர்மாரண்யம் மகீபதி, அதாவது ராமர் அதூர்த்தரஜசுன்னு மூணாவது குழந்தை, அந்த குழந்தை தர்மாரண்யம் அப்படிங்கிற ஒரு உத்தமமான நகரத்தை உண்டாக்கினார். அடுத்தது வசு அப்படின்னு சொன்னோமே நாலாவது குழந்தை, அவர் வந்து கிரிவிரஜம் அப்படிங்கிற ஒரு புறத்தை உண்டாக்கினார். இதெல்லாம் இப்பவும் இருக்கு. இந்த கௌஷாம்பி அப்படின்னு சொன்னோம்லவா, குஷாம்பன் உண்டாக்கினது, அது வந்து கோசலம். அலகாபாத்ல இருந்து மேலுக்கா போனா 30 நாழிகை தூரம் போனா மகோதயம் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்கு, கனூஜ் அப்படின்னு, அதுதான் இந்த கௌஷாம்பி அப்படிங்கிற இடம். மேலும் தர்மாரண்யத்துல மகதராஜம் கிரிவிரஜத்துக்கு பக்கத்தால கிரிவிரஜம் அப்படின்னு மகதராஜம் தலஸ்தானமா இருக்கு, அதுதான் ராஜகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படி ஏஷா வசுமதி ராமா, வசுமதி அப்படிங்கிற இந்த மகாத்மா அந்த வசுவை நன்னா பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார்கள். அப்படி இந்த அஞ்சு கிரிகளுடைய பேரு சொல்றா, விபுலகிரி, வராககிரி, விருஷகிரி, ரிஷிகிரி, சைத்தியகிரின்னு அஞ்சு கிரிகளை. இது வந்து மகாபாரதத்துல சபா பருவத்துல இருக்கு, 20-21 அத்தியாயத்துல சொல்லப்படுறது இந்த அஞ்சு கிரிய பத்தி. அவையுடைய நடுவுல இருக்கும் இந்த கிரிவிரஜம் அப்படிங்கிற இடம், இந்த அஞ்சு கிரிகள் விபுலகிரி, வராககிரி, விருஷகிரி, ரிஷிகிரி, சைத்தியகிரி அப்படிங்கிற இந்த அஞ்சு கிரிக்கு நடுவுல இருக்கும் இந்த கிரிவிரஜம் அப்படிங்கிறது. இந்த கிரிவிரஜத்தை அழகார்ந்த இந்த மகத தேசத்துல உண்டான இந்த நதி மகத தேசங்களை அப்படியே சுற்றி இந்த அஞ்சு கிரிவரங்களையும் பண்ணி நடுவுல ஒரு மாலை ஆட்டமா விளங்குறதுப்பா, எது இந்த நதி. இந்த எப்படின்னா ஒரு மகத தேசங்கள் எல்லாம் அப்படியே சுத்துக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க, அப்படியே இமேஜின் பண்ணுங்க, அப்படியே வந்து இந்த அஞ்சு கிரியையும் நடுவுல அப்படியே போறதுன்னா அழகா மாலையாட்டமா தானே வரும். அப்ப மாலையாக விளங்குறதுப்பா இந்த நதி. சைஷாஹி மாகதி ராம வசோஸ்தஸ்ய மகாத்மனஹ பூர்வாபிஜரிதா ராம சுக்ஷேத்ராசஸ்ய மாலினீன். இந்த நதி மகத தேசத்திலேருந்து உண்டாக கூடினது. வசு மகாராஜா மகாத்மாவான வசு மகாராஜா இதை நன்கு சத்திய சமிருத்தியாக நன்கு பரிபாலனம் பண்ணிருக்காப்பா. குஷநாபஸ்து ராஜர்ஷிஹி கஸ்யா சதமனுத்தமம். குஷநாபனோ கிருதாச்சி அப்படின்னு ஒரு மனைவி வந்தாலாம், அந்த மனைவி கூட 100 கன்னிகளை ஜென்மா கொடுத்தா. அப்ப இந்த இதுல இருந்துதான் கதையே வருது. இப்ப அந்த தேசத்தினுடைய விஸ்தாரமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், இனிமேதான் கதையே. என்ன கதை, குஷநாபன் அப்படிங்கிற அந்த ராஜர்ஷி இருக்காரு இல்லையோ, அவருக்கு கிருதாச்சியம் அப்படிங்கிற மனைவியில 100 குழந்தைகள், 100 புத்திரிகள், கன்யா சதம் ஜனயாமாச, 100 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். நுடோ தாஸ்து யவ்வனசாலின்யோ ரூபவத்யஹ சலங்கிருதாஹ. அந்த 100 யுவதிகள் யவ்வனமா இருந்தாலும் ரூபவதிகளா இருந்தார்கள், நன்கு அலங்காரம் பண்ணப்பட்டவர்களா இருந்தார்கள். அழகா ஒரு பூ மலர்ந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு ரூபவதிகளாக பிறந்தார்கள். அதனாலே எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். துந்துபிநாதம் எல்லாம் சந்தோஷமாக, மழை பெய்தது பாடி என்று ஆடி என்று சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் வந்து எல்லா அங்கங்களுமே சுந்தரமா இருக்குமா, அவர்கள் ஒரு உத்தியானத்துல போய் ஒரு பார்க்ல போய் அழகா அவர்கள் எல்லாம் 100 பேரும் நின்னா எப்படி இருக்குமா, மேகத்துல நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளவு அழகு அவ அந்த சுந்தரிகள் 100 பேர்கள். தாஹா சர்வ குணசம்பன்னா ரூப யவ்வன சம்யுதாஹ. அவர்கள் ரூபகணம் மட்டும் கிடையாது, எல்லாவித குணங்களும் தகஞ்சவர்களான. திருஷ்டுவா சர்வாத்மகோ வாயுஹு இதம் வசனம் அப்ரவீது. அந்த பெண்டீர்களை பார்த்து வாயு பகவான் வந்தார். அவர்களை பார்த்து சொன்னாராம், என்ன சொன்னார், அகம்பஹ காமயே சர்வா பார்யா மம பவிஷ்யத மானுஷ தியஜதாம் பாவோ தீர்கமா திரவாப்ஸ்யத. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரூபவதிகளா இருக்கேன், ஆனா மனுஷ ஜென்மத்துல பிறந்திருக்கேன், இந்த மனுஷ ஜென்மத்துல இப்ப எவ்வளமா இருக்கேளே, இப்ப யூத்தா இருக்கேளே, இந்த யூத்து முடிஞ்சுடும், அது கழிஞ்சு ஓல்ட் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு வருமே மனுஷ ஜென்மால. இப்படி மனுஷ ஜென்மால இருந்து உங்களுடைய இந்த ரூப எவ்வனத்தை தீர்க்கக்கூடியதல்ல உங்களுடைய விதி, நீங்கள் என்னுடைய மனைவியாக வந்துடுங்கோ. வாயு பகவான் சொல்றார், என்னுடைய மனைவியாக வந்துடுங்கோ, அப்போ தீர்க்கமா இந்த ரூப எவ்வளமா இருந்து விடலாம் அப்படின்னு சொல்ற. மனுஷ ஜென்மத்துல மானுஷேஷு எவ்வனம் சலம் அப்படின்னு எடுக்கிறார், நம்மளுக்குதான் இதெல்லாம் சொல்ற. மனுஷ ஜென்மத்துல எவ்வனம் ஸ்திரமல்லா, அப்ப இந்த எவ்வனம் அழகு மேல ஆசைப்படக்கூடாது என்று சொல்றதுக்காக இந்த கதை. அதனால இந்த அழிவற்ற எவ்வனத்தை கிடைக்கிறதுக்கு தேவஸ்திரீகளா நீங்க மாறணும், அதுக்கு என்னுடைய மனைவியா வந்துடுங்கோ அப்படின்னு 100 பெண்டீர்களையும் பார்த்து சொன்ன. என்ன பண்ணா தெரியுமோ, கோபம் கொள்ளலையா, சிரிச்சாளாம். வாக்கியம் அபாஷத அபஹாசிய, சிரிச்சா, இத பார்த்து சிரிச்சு திருப்பி சொல்றா, அந்தஸ்தரஸ்தி பூதானாம். தேவசிரேஷ்டா, நீங்கள் எல்லாருக்கும் உள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் அல்லவா, வாயு இல்லாட்டா நம்ம மரணம் தானே, சவமாயிடுவோமே அல்லவா. அந்தஸ்தரஸ்தி பூதானாம், எல்லாருக்கும் உள்ள நீ சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் நீங்கள் தேவசிரேஷ்டா. எல்லாருடைய சர்வேஷாம் தும் சுரோத்தம, உங்களுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும், அதை தெரிஞ்சுண்டு நாங்கள் இருக்கிறத நீங்கள் ஏன் இப்படி அவமன்யசே கிம் அஸ்மான், எதுக்காக எங்களை அவமானிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உங்களுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் அந்தஸ்தரசி, எல்லா பூதங்களுக்கும் அந்தஸ்தரசியா இருக்கக்கூடிய நீங்கள், இப்பேற்பட்ட மகிமை எல்லாருக்கும் தெரியும், அப்பேற்பட்ட மகா, நீங்கள் இப்படி எங்களை அவமானம் பண்ணப்படுமோ, ஏன் அவமானம் பண்றேன். குஷனாபிஸ்தா சர்வா சமர்த்தாஸ்தும் சுலோத்தம ஸ்தானார்த்தியா வைத்தும் தேவம் ரக்ஷாமஸ்து தபோவயம். தேவசிரேஷ்டா, குஷனாபுத்திரிவர்களான நாங்கள் தேவர்களுக்கு நிகரா எங்களுடைய பதவி என்னவா இருந்தாலும் எங்களுடைய தபஸினாலேயே எங்களுக்கு காப்பாற்ற முடிஞ்சிடும், எங்களுடைய தபஸினாலேயே எதை வேணும்னா சாதிக்கலாம், சித்தி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி, துர்புத்தே சத்தியவாதினம் பிதரம் ந அவமன்யத, என்னதான் சித்தி இருந்தாலும் என்னதான் நாங்கள் சொன்னா இந்த உலகத்தையே திருப்பி போடலாமா இருந்தாலும் நாங்கள் அது பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமோ, எங்களுடைய அப்பா சத்தியவான், அவரை காலனாக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை, அவரை கோபம் கொள்ளறதுக்காக நாங்க விரும்பலை, அதனால நாங்கள் உங்களுக்கு பதியா நாங்கள் இச்சையோட நாங்க பண்ண மாட்டோம். என்னுடைய அப்பா, எங்களுடைய அப்பா என்ன சொல்றாலோ அவரைதான் நாங்கள் பர்த்தாவா பவிஷ்யதி, பர்த்தாகா பவிஷ்யதி, எங்களுடைய பர்த்தாக ஆக்கிப்போம், எங்களுடைய கணவர்கள் எங்களுடைய அப்பா காட்டுறவர்கள் தான், நாங்களா எடுத்துக்க மாட்டோம் என்று சொன்னதும் வாயு பகவானுக்கு கோபம் வரதாம். வார்த்தையை கேட்டு கோபம் உண்டாக்கி அவர் என்ன பண்றார், தாஹ் கன்யா வாயுனா பக்தா விவிஷுர் நிருபதேர் கிரகம் பிராபதன் புவி சம்பிராந்தாஹ சலஜ்ஜாஹ சாஷு லோச்சனாஹ. கோபம் வந்து, ஓஹோ உங்களுக்கு இந்த எவ்வளத்துல கர்வமோ அதை இல்லாம பண்றேன் என்று சொல்லி அந்த வாயு பகவான் அவர் 100 பேர்களுக்குள்ளேயும் புகுந்து அவர்களை விரூபமாக்கி விட்டார். அந்த அழகை போக்கி குப்ஜகளாக்கி விட்டான். அவளும் ரொம்ப முடியாம அழுது வேகம் ராஜாவுடைய அரண்மனையில போய் நடக்கவே முடியலை. அவ்வளோ கூனி அப்படின்னா ரொம்ப வெளிக்கும்லவா தேகம் எல்லாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவ அப்பாட்ட போய் விழுந்து விட்டா. அப்ப அப்பா கேக்குறா, கிமிதம் கத்தியதாம் புத்திரஹா, குழந்தை சொல்லுங்கோ என்னாச்சு, இந்த எவனாக்கும் இந்த தர்மத்தை அவமானித்தான், கோ தர்மம் அவமன்யதே, குப்ஜாகா கேனகிருத்தாகா, உங்களுக்கு எப்படி இந்த கூனிகள் எல்லாம் உண்டாச்சு, சொல்லுங்கோ என்னாச்சு குழந்தை, எப்படி இந்த ரூபம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு ராஜா ஸ்ரத்தையோட இந்த புத்திரிகள்கிட்ட கேட்கலாம். அவ சொல்லக்கூடியது அடுத்த சர்க்கம். இத்யாஷ்ய ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவிய பாலகாண்டே த்வாத்ரிம்சத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது 23வது சர்க்கத்துல எப்படி அவ அழகை திருப்பி பெற்றார்கள் அப்படிங்கிற கதையை சொல்றா. அப்போ அந்த தீமானான குஷநாபராஜா இப்படி கேட்கறதையும் அந்த கன்னியர்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணி சொல்றா, இப்படி அவர்கள் கேட்டா மனைவி ஆக முடியுமா, இல்லை உங்களுக்கு தர்மப்படிதான் நடந்த முடியும், என்னுடைய அப்பா சொல்றதா கேட்போம் என்று சொன்னதுக்கு இப்படி எங்களுடைய ரூபத்தையெல்லாம் போக்கி கூனிகளாக்கிவிட்டா அப்படின்னு சொன்னதும், இந்த கேட்டதும் ராஜாக்கு கோபம் வரலையாம், சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன் சந்தோஷம் ஏற்பட்டது தெரியுமோ, சொல்றார் அவர், க்ஷாந்தம் க்ஷமாவதாம் புத்ரியஹ கர்த்தவ்யம் சுமஹத்கிருதம், கொந்தகளா நீங்க பண்ணினது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம், என்னுடைய அதாவது எல்லா புத்திரிகளும் க்ஷமையோட இருந்திருக்கேன், க்ஷமை பேஷியன்ஸ் பொறுமை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம்ப்பா, இந்த பொறுமையோட இருந்திருக்கேளே நீங்கள், அப்படி நீங்க பொறுமையா இருந்துட்டு என்ன பண்ணினேன் தெரியுமோ, சுமஹத்கிருதம் மம குலம் ச அவேட்சிதம், என்னுடைய குலத்தை கௌரவப்படுத்தி விட்டேன், உங்களுக்கு உங்களுடைய பலம் தெரியும், உங்களுக்கு ஒரு சமயம் நினைச்சேன்னா தபசித்தினால அந்த வாயு பகவானை இல்லாமலே பண்ணிருக்கலாம், ஆனா அந்த சக்தி தெரிஞ்சும் பொறுமையோடு இருந்தேலே அது என்னுடைய குலத்தை கௌரவப்படுத்தினேல்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த விஷயத்திலே பேர்பட்ட நிலைமையிலேயே நீங்கள் க்ஷமையோட பொறுமையோட இருந்தேலே அது இந்த க்ஷமாசீலம் பொறுமை அப்படிங்கிற சீலம் ரொம்ப முக்கியம்மா அப்படின்னு அந்த க்ஷமைய பத்தி சொல்றா. க்ஷமாதானம் க்ஷமா சத்யம் க்ஷமா யஜ்ஞஸ்ய புத்ரிகாஹ க்ஷமா யசஹ க்ஷமா தர்மஹ க்ஷமாயாம் விஷ்டிதம் ஜகத். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். குழந்தைகள்கிட்ட அப்பா சொல்றா, புத்ரிகாஹ புத்திரிகளே, க்ஷமைதான் தானம், க்ஷமைதான் சத்தியம், க்ஷமைதான் யஜ்ஞம், க்ஷமைதான் கீர்த்தி, க்ஷமைதான் தர்மம், க்ஷமைதான் க்ஷமையிலதான் லோகமே ஸ்திதி பண்றது. பொறுமையில பூமாதேவிக்கு பொறுமை இல்லாட்டா இந்த லோகம் ஸ்திதி பண்ணுமோ, இல்லை அந்த பொறுமையிலதான் இந்த உலகமே வாழறது நிலை கொள்ளறது. அப்பேற்பட்ட பொறுமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன தோணறதுதான், மந்திரஜோ மந்திரயாவாச பிரதானம் சக மந்திரி தேசே காலே பிரதானஸ்ய சதுஷே பிரதிபாதனோ. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் காலம் வந்துடுத்து, இப்ப இவாளுக்கு விவாகம் பண்ணணும் என்று சொல்லி மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்றார். அந்த சமயம் இப்படி சொல்லின்னு இருக்கிறது அவருக்கு காதல விழுது. ஏதஸ்மின் ஏவ காலே தூ சூலி நாம மகாமுனிகி, சூலி அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு மகர்ஷி இருந்தாராம். அவர் வந்து பிரம்ம தியான தபஸ்வியா இருந்தார். அப்பேற்பட்ட தபஸ்விக்கு ஊர்மிளா அவருடைய புத்திரியான சோமதா அப்படின்னு ஒரு கந்தர்வ ஸ்திரீ இருந்தார். ஆராக்கம் சோமதா அப்படிங்கிறவள் ஊர்மிளா அப்படிங்கிற அந்த தேவஸ்திரீ கந்தர்வஸ்திரியோடைய புத்திரியாக்கு இந்த சோமதா. அந்த சோமதா வந்து இந்த இவருக்கு வந்து யாரு இந்த சூலி அப்படிங்கிற மகர்ஷிக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு வந்திருந்தார்கள். அவர் வந்து அந்த பிரம்மனிஷ்டையில இருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு சுஷ்ரூஷை கைங்கரியம் பண்ணிட்டு வந்தாராம். அப்படி ஒரு சமயம் அவளுடைய சுஷ்ரூஷையை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு, அம்மா உனக்கு என்ன வேணும், நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ என்று சொல்றத அந்த கந்தர்வஸ்திரி அந்த சொல்றா, லக்ஷ்மியா சமுதிதோ பிராம்யா பிரம்மபூதோ மகாதபாஹ பிராமணே தபசா யுக்தம் புத்திரமிச்சாமி தார்மிகம். பிரம்ம தேஜஸ்னால நீங்க இருக்கீர்கள் சிரேஷ்டர், அதனாலதான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு உங்களை மாதிரியே மகா தபஸ்வியான பிரம்ம சம்பந்தமான தபோ மகிமையோட இருக்கக்கூடிய தார்மிகமான ஒரு புத்திரனை நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகட்டும்னு அவர்கிட்ட இருந்து புத்திரனை கொடுக்கிறார் அவருக்கு. நித்திய பிரம்மச்சாரணியான எனக்கு சினகாதிகள மாதிரி ஒரு மானச புத்திரனை தாங்கோ என்று சொல்லி அந்த மானச புத்திரனை கொடுக்கிறார் அந்த கந்தர்வ ஸ்திரீக்கு. தஸ்யா பிரசன்னோ பிரம்மர்ஷி ததவு புத்திரமனுத்தமம். அந்த பிரம்மர்ஷி அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுறாளாம், பிரம்மதத்தம் இது கியாதம், பிரம்மதத்தன் என்று பெயர் சூட்டினார். அந்த சிரேஷ்டனான புத்திரர் சூளி மகர்ஷியுடைய மனசினால சங்கல்பம் பண்ணப்பட்டு அந்த புத்திரனை அவளுக்கு கொடுத்தா. ராஜா சோமதேயஸ்து புரமத்யாவசத்ததா காம்பில்யம் பரயா லக்ஷ்மியா தேவராஜாய தாதிமம். இப்படி பிராமணோத்தமனா இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த க்ஷத்ரிய ஸ்திரீயான சோமதா அப்படின்னு அந்த கந்தர்வ ஸ்திரீ இருக்கார் இல்லையோ, அந்த ஸ்திரீ க்ஷத்ரியன், அப்படி அந்த க்ஷத்ரியனாகவே இருக்கார். அவருக்கு இப்பேற்பட்ட வைபவம் இருக்கு. காம்பிலி அப்படிங்கிற நகரத்துல தேவேந்திரன் எப்படி தேவலோகத்துல இருக்காளோ அதே மாதிரி இவர் காம்பிலி அப்படிங்கிற நகரத்துல நன்கு பரிபாலனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ காகுஸ்தா அந்த தர்மிஷ்டனான குஷநாபன் அப்படிங்கிற அந்த ராஜா இவர்களுக்கு இந்த பிரம்மதத்தருக்கே நம்மளுடைய புத்திரிகளை தானம் பண்ணலாம், கன்யாதானம் பண்ணலாம் அப்படின்னு தீர்ச்சி. ஏன்னா அந்த பிரம்மதத்தர் அப்பேற்பட்ட தேஜஸ்வி, அவர்களுக்கே இந்த நம்மளுடைய புத்திரிகளை கொடுக்கலாம் என்று தீர்மானம் பண்றான். அப்படி பிரம்மதத்தனை கூட்டிட்டு வந்து அந்த 100 கன்னியர்களையும் பாணி கிரகணம் பண்ணினான். ததவு அப்ப அப்படி கைய பிடிக்க பிடிக்க பிடிக்க அவரும் ஏத்தண்டார் அந்த புத்திரிகளை. யதாக்கிரமம் ததப்பாணியில் ஜக்ராஹ ரகுநந்தன பிரம்மதத்தோ மகிபாலஹ தாசாம் தேவபத்திரியதாம். அந்த கரங்களை பிடிக்கிறாராம், பிரம்மதத்தருடைய கரங்களை பிடிக்க அவரோ பூமி சம்ரக்ஷணத்துக்காகவே வரப்பட்டவர், தேஜஸ்வியானவர், பிரம்மனிஷ்டையா இருக்கக்கூடியவர். அவரை பிடிக்க பிடிக்க இவர்களுக்கு கூனியா இருந்தார்கள்லவா, அந்த அதெல்லாம் மாறி துக்கங்கள், சரீர கிளேசம் எல்லாம் மாறி மனசிலேயும் நிம்மதி வந்து அந்த 100 கன்னியர்களையும் தெய்வபாவத்தோடவே விளங்கினார்கள். தெய்வம் எப்படி இருக்கும், அந்த தெய்வபாவம் அப்படிங்கிறது சாந்த ஸ்வரூபமா ஆனார்கள் என்று சொல்றார். ஏன்னா இதுதான் விஷயம், மகான்களுடைய சத்சங்கம் பண்ண பண்ண பண்ண பண்ண ஏற்பட ஏற்பட நம்மளும் அழகாகும். நம்மளுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் மகான்கள் கூட நம்ம பழகிறத அந்த குறைகள் எல்லாம் நீங்கி பூர்ணமான ஒரு ஜலம் நிரம்பின ஒரு குடமாக இருப்போம். பூர்ண ஜலம் இருக்கக்கூடிய குடம் வெளியாதே, அதே மாதிரி நம்மளும் நிறைஞ்சு ஞான பிரகாசமா இருப்போம் என்று சொல்றார்கள். அந்த புத்திரிகளுடைய குறைகளும் போச்சு. அந்த அரூபமா இருந்ததெல்லாம் ரூபவதிகளா இருந்தா எவ்வளமா இருந்தார்கள். இப்படி கிருதோத்வாகம் துராஜானம் பிரம்மதத்தம் மகிபதிம் சதாரம் பிரேஷயாமாச சோபாத்யாய கணம் தலாம். இவர்களை எல்லாரும் யாத்திரை அனுப்பினார்கள். கந்தர்வ ஸ்திரீயுமான சோமதை ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா தன்னுடைய குழந்தைக்கு இப்படி நல்ல ஒரு புத்திரிகள் கிடைச்சிருக்கா இல்லையோ, புத்திரனுக்கு நல்லா விவாகம் அடைஞ்சு அந்த கன்னியர்களையும் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாலாம் அந்த சோமதா. அவன் அம்மை அல்லவோ அந்த சோமதா, சந்தோஷப்பட்டு அவர்களை எல்லாம் ஆலிங்கனம் பண்ணியிருந்தா. பிள்ளையையும் அவருடைய மனைவிகளையும் எல்லாரையும் விவாக கிரியெல்லாம் பண்ணி நல்லா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். அவர்களையும் நன்கு வாழுங்கோ, தீர்க்ககாலம் வாழுங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியா ஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே த்ரயஸ்த்ரிம்சத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். மேலும் விஸ்வாமித்திரருடைய வம்சத்தை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீம் மகிஞ்சாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஃ சந்து புத்ரிணஃ சந்து பௌத்ரிணஃ அதனா சதனா சந்து தீவந்து சரதாஞ்சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷண்வன் ராமாயணம் பத்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி பிரம்மணா ஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபுத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பலயே நம என்மங்கலம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசோ சமபவத் சத்தே பவது மங்களம் என்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய சத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் த்வதோ வஜ்ரதரஸ்யேத அதிதிர்மங்கலம் பிராதா தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பக்ரமதோ விஷ்ணோ ரவித தேஜதா யதாதி மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷய சாகரா த்வீபா வேதா லோகா திசச்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்யாத்மனா வா பிரகதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜானகி காண்ட ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம.